மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. மலரே சென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. நிலம் இடம் மாறினாலும் நிழல் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதல் என்னும் நிஜம் நிறம் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது. எவர் இதை மாற்றுவது? மலரே தென்றல் பாடும் கானம் இது. பாளம் கேட்கும் அதிகாலையும் பூஜோலை பூக்கும் இளமாலையும் நீ அன்று ஏது ஒரு ஞாபகம், நீ பேசும் பேச்சு மணிவாசகம், உள்ளமேனும் வீடெங்கும் உன்னழகை நான் தானே சித்திரத்தை போலென்றும் ஒட்டி வைத்து பார்த்தேனே. என்னை தழுவும் இளந்தளிரே உனக்கென நான் வாழ்கிறே. மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. காட்டாறு போலே சில வேளையில் காவேரி ஓடும் பல பாதையில், ஆனாலும் ஓர் நாள் கடல் சேர்ந்திடும் நாளான போதும் அது நேர்ந்திடும். திக்கு திசை தோன்றாமல் வண்ணக்கிளி போனாலும் தானிருந்த கூட்டை தான் தேடி வரும் என்னாலும். இருமனமும் ஒரு மனதாய் இணைந்திடும் நாள் வாய்த்ததே. மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. நிலம் இடம் மாறினாலும் நிழல் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதல் என்னும் நிஜம் நிறம் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது. ஓ எவர் இதை மாற்றுவது? மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடுவா.